كوكب النور دعانا أقدم دار فرحانا عمرة الدين تنادي وأخانا وأخانا أقبلوا قوموا جميعا ما لها اليوم سوانا نحن أحفاد كرام أرغم الكفر زمانا. الحمد لله معز الإسلام بنصره ومذل الشرك بقهره ومصرف الأمور بأمره ومستدرج الكافرين بمكره الذي قدر الأيام دولا بعدله وجعل العاقبة للمتقين بفضله، والصلاة والسلام على من أعلى الله منار الإسلام بسيفه. أما بعد، قال الله تعالى عز وجل في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولا يزالون يقاتلونكم حتى يردوكم عن دينكم إن استطاعوا. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நாட்டில் முஸ்லிம் சமுதாயம் காஃபிர்களால் கருவறுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த உரையை உங்களுக்கு நான் ஆற்றுகின்றேன். காஃபிர்கள் திகினை என்ற பகுதியில் கண்டி சார்ந்த இடங்களில் முஸ்லிம் உம்மத்தை திட்டமிட்டு கருவறுக்கின்ற கலவரத்தை துவங்கிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயங்களை உடைத்து கடைகளை கொளுத்தி அந்த கலவரத்தை திட்டமிட்டு இறை நிராகரிப்பாளர்கள் ஆரம்பித்து வைத்து விட்டார்கள். முஸ்லிம்களை நீங்கள் கோழைகளாக ஆகி நீங்கள் காபிர்களுடைய கரங்களால் கொல்லப்பட்டு விடாதீர்கள். மார்க்கம் சொன்ன வழியில் உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள். இஸ்லாமிய மார்க்கம் தற்காப்பு போரை உங்களுக்கு சட்டமாக ஆக்கியிருக்கிறது. இஸ்லாத்தில் உங்களுக்கு தெரியும், இரண்டு வகையான யுத்தங்கள் இருக்கிறது. ஒன்று, இறை நிராகரிப்பாளர்களை நோக்கி நீங்கள் இஸ்லாத்தை தழுவுங்கள், இல்லாவிட்டால் எங்களுக்கு ஜிசியாவை செலுத்துங்கள், இல்லாவிட்டால் போர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒஃபென்சிவ் வார், கித்தாலு தலப் என்று இதற்கு மார்க்கம் சொல்கிறது. இந்த போராட்டம் ஃபர்து கிஃபாயா. ஆனால் உங்களுடைய நிலங்களை காபிர்கள் அபகரிக்க வந்தால், உங்களுடைய பள்ளிவாசல்களை உடைத்து நம்முடைய அந்த வேதத்தை கிழித்து நம்முடைய பெண்களை மானபங்கப்படுத்தி நம்முடைய உடைமைகளை சேதப்படுத்த காபிர்கள் முற்பட்டால், அதை தடுத்து நிறுத்த செய்கின்ற போர் கித்தாலு தஃபா, தற்காப்பு போர், டிஃபென்ஸ் வார் என்று மார்க்கம் அதை சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் தற்காப்பு போர் என்பது சகோதரர்களே ஃபர்லு ஐன் ஆகும். காபிர்களுடைய நிலையை நீங்கள் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் இறை நிராகரிப்பாளர்களை பற்றி வேதத்தில் என்ன சொல்கிறான் என்பதை நீங்கள் மனதில் நன்கு இருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் இரண்டாவது அத்தியாயம் 217 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், وَلَا يَزَالُونَ يُقَاتِلُونَكُمْ حَتَّى يَرُدُّوكُمْ عَنْ دِينِكُمْ إِنِ اسْتَطَاعُوا. நம்பிக்கையாளர்களை உழித்து சொல்கிறான், காபிர்களாகி அவர்களுக்கு சாத்தியப்பட்டால் உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து திருப்பி விடும் வரையில் உங்களை எதிர்த்து ஓயாது அவர்கள் போர் செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் என்ன சமாதானம் பேசினாலும் சரி, என்ன கொடிகளை பறக்க விட்டாலும் சரி, நீங்கள் காபிர்களுக்காக எத்தனை அமர்வுகளை நடத்தினாலும் சரி, காபிர்களுக்காக நீங்கள் டொனேஷன் கொடுத்தாலும் சரி, அவர்களுடைய உங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு அவர்களுடைய மார்க்கத்துக்குள் உங்களை எடுக்கும் வரை அவர்கள் போர் செய்து கொண்டே இருப்பார்கள். இது அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உங்களுடைய தீனை விட்டுவிட்டு மதம் மாறி முர்த்ததுகளாக ஆகும் வரையும் அவர்கள் ஓயாது போர் செய்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 60வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார், இஸ்தஃபூக்கும், அவர்களுக்கு உங்கள் மீது வாய்ப்பு கிடைத்தால், யகூனு லகும் அஅதா, அவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறி தம் கைகளையும் தம் நாவுகளையும் உங்களுக்கு தீங்கிழைப்பதற்காக உங்கள் பால் நீட்டுவார்கள். வயபுசுது இலைக்கும் ஐதியஹும் வல்சினதஹும் பிஸ்ஸு வவத்து லௌ தக்ஃபுரூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்களும் காபிராக வேண்டும் என்றுதான் அவர்கள் பிரியப்படுவார்கள். நீங்கள் முஸ்லிம்களாக வாழ விடமாட்டார்கள். உங்களை இஸ்லாமிய அடையாளங்களுடன், தாடியுடன், ஹிஜாபுடன், பள்ளிவாசல், குர்ஆன் இவைகளை விட மாட்டார்கள். இது அல்லாஹ் 62 குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, காபிர்களுக்கு ஏதாவது உபகாரம் செய்து காபிர்களுடைய உள்ளத்தை வென்றுவிடலாம் என்று நம்பக்கூடியவர்கள் திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 120 வசனத்தை படித்து பாருங்கள். நபிகள் நாயகத்தை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபியா மில்லதஹும். நபிகள் நாயகமே, நீங்கள் யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரையில் உங்களை குறித்து அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, காவிர்களுக்காக நீங்கள் எவ்வளவு வேலை செய்தாலும் அவர்கள் உங்களை குறித்து திருப்தி அடைகிறதாக இருந்தால் நீங்க யூதனாக மாற வேண்டும், அல்லது நீங்க கிறிஸ்தவனாக மாற வேண்டும், உண்மையான முஸ்லிமாக உண்மையான தௌஹீத்வாதியாக இந்த பூமியில் வாழ உங்களை விடவே மாட்டார்கள். உண்டு நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்துக்கு திரும்ப வேண்டும், இல்லாவிட்டால் உங்களை கொல்லுவார்கள். குர்ஆனில் 2:120 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், கண்ணியமிக்க சகோதரர்களே, காபிர்களுடைய மனோநிலை இதுதான் என்று சொன்ன ரப்பு, நீங்கள் அவர்கள் கொண்டாலும் தாங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவியை சீரழித்தாலும் தாங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சொத்துக்களை அபகரித்தாலும் தாங்கிக் கொள்ளுங்கள், பொறுமை செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லல. பொறுமை செய்யுமாறு சொன்னதெல்லாம் மார்க்கம் ஜிஹாது சட்டமாகுவதற்கு முன்னாடி. ஜிஹாது சட்டமானதுக்கு பிறகு எதில் பொறுமை செய்கிறது? காபிர்களோடு யுத்தம் செய்யறதுல பொறுமை செய்யுங்க. காபிர்களால் நீங்கள் யுத்தம் செய்கிற போது உயிரிழப்புகளை சந்திப்பீர்கள், அதில் பொறுமை செய்யுங்க. நீங்கள் ஜிஹாத் செய்கின்ற போது உங்களுக்கு அங்கங்கள் இழக்கின்ற ஒரு நிலை வரும், சேதங்கள் வரும், அதில் நீங்க பொறுமை செய்யுங்க. ஜிஹாதுங்கிற பாதையில் பொறுமையாக இருங்க. ஆனால் பொறுமை என்ற பெயரை சொல்லி கோழைகளாகுவதை மார்க்க நமக்கு அனுமதிக்கவில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, காபிர்களுடைய மனோநிலை அவர்கள் சத்தியம் மேலோங்குவதை சத்தியம் பூமியில் வாழுவதை சகிக்க மாட்டார்கள் என்று சொன்ன ரப்பு, அதை எதிர்கொள்வதற்கு நமக்கு சொன்ன வழி என்ன? நீங்கள் தயாராகுங்கள், நீங்கள் கோழையாகி விடாதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் 3:139 சொல்லி காட்டுகிறான், வலா தஹினு, எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், வலா தஹ்சனு, கவலை கொள்ளாதீர்கள், வஅன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் உன்னதமானவர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, கண்ணியம் என்பது வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், கண்ணியம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முஃமின்களுக்கு தான். முனாபிக்குகள் இதை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காவிர்களுக்கு கண்ணியம் அல்ல, மூமின்களுக்கு தான் கண்ணியம். நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மையானவர்கள் என்று குர்ஆனில் 3:139 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, 4:75 வமா லக்கும் லா துகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ், பலவீனமான ஆண்களையும் பலவீனமான பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போர் செய்யாதிருக்க என்ன காரணம்? அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, நம்முடைய உம்மத்து தாக்கப்படுகிற போது, நம்முடைய வேதம் கிழிக்கப்படுகிற போது, நம்முடைய இறை ஆலயங்கள் கொளுத்தப்படுகிற போது ஒரு முஸ்லிம் ரோஷம் கெட்டவனாக இருக்க முடியாது. மார்க்கம் இமக்கு கட்டாய கடமையாக ஈமான் கொண்டதுக்கு பிறகு அடிப்படையான விஷயமாக அந்த தற்காப்பு போரைத்தான் மார்க்கம் இமக்கு சட்டமாக்கி இருக்கிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அரஐத இன் ஜாஅ ரஜுலுன், ஒரு மனிதன் என்னிடத்தில் வந்து யுரீது அஹத மாலி, என்னுடைய பொருளாதாரத்தை எடுக்க அவன் முயற்சி செய்தால் நான் என்ன செய்வது? ரசூலல்லாஹ்ட்ட கேட்கிறார், ஒருவன் எனது பொருளாதாரத்தை எனது செல்வத்தை பறிக்கின்ற நோக்கத்தில் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சொன்னாங்க, அவனுக்கு உமது செல்வத்தை நீ விட்டு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்றார்கள். அவர் திருப்பி கேட்கிறார், அவன் என்னுடன் சண்டையிட்டால்? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீரும் அவனுடன் சண்டையிட வேண்டியதுதான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த உம்மத்தை கோழையாக வழிநடத்துகின்ற தீய ஆலிம்கள், இந்த ஹதீஸை நன்றாக செவியேற்றுக் கொள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன சொல்லல ரசூல், என்ன சொல்லல, காசா உசிரா என்று பார்த்து, காசா உயிரா என்று பட்டிமன்றம் நடத்தி, உயிரோடு இருந்தா எப்ப வேண்டுமானாலும் பணத்தை சம்பாதிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நம்ம மூலைமாரி சொல்லுவாங்க. ஒருத்தர் நம்ம உயிரை எடுக்கிற நோக்கத்துல காசை பறிக்க வந்தா நான் என்ன செய்யறேன் கேளுங்கள், என்ன சொல்வார்கள்? உசிரோடு இருந்தா எப்ப வேண்டுமானாலும் காசு சம்பாதிச்சுக்கலாம், காசு தானே போகுது அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பணத்துக்காக போராட சொல்றாங்க, அது எவ்வளவு, 5 லட்சம் வருதா, 10 லட்சம் வருதா, 5% இருந்தாலும் அது உனது பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை எடுக்க வந்தா அதுக்காக உசிரக் கொடு, நீ ஷஹீதங்கிறார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இதுல காபிர் முஸ்லிம் என்று கூட வரல பாருங்க, எதிர்க்க ஒருவன் வாரா. ஒரு முஸ்லீம் உங்களுடைய சொத்தை பறிக்க வந்தா கூட இன்னொரு முஸ்லீம் அநியாயமாக கோலத்தனமாக சொத்தை ஒப்படைக்க கூடாது மார்க்கம். இது சாராயம் குடிக்கிற காபிர், சிறுக்கு செய்யறவன், குவரில் கிடக்கிறவன், அல்லாஹ் ரசூலுடைய என்னன்னு தெரியாத அயோக்கிய பாவிகள் எல்லாம் நம்முடைய ஆலயத்தை எரிக்கிறான், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துக்கு நெருப்பு வைக்கிறான். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த மனிதர் வந்து கேட்கிறாரு, அவன் என்னை கொன்று விட்டால் நான் என்ன செய்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் உன்னோட சண்டையிட்டால் நீரும் சண்டையிடு. என்னை அவன் கொண்டு விட்டால் அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் கேட்கிறாரு, ஃபந்த ஷஹீத், நீர் உயிர் தியாகியாவீர். அவர் திருப்பி கேட்டாரு, நான் அவனை கொண்டு விட்டால் ஹூவின்னார், அவன் நரகத்தில் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காபிரும் காபிரை கொன்றவரும் ஒன்றாக ஒருபோதும் நரகத்தில் இருக்க மாட்டார்கள். காபிரை காபிரை கொண்டால் கொல்லப்பட்ட காபிர் நரகம் போவான், காபிரை கொண்டு நீ சொர்க்கம் போய் விடுவாய். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸஹீஹ் முஸ்லிமில் 225வது இலக்கத்தில் இந்த தகவலை வந்து நம்ம பார்க்கிறோம். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஷாஃபி மதுஹபில் மிக முக்கியமான இமாம், தன்னுடைய அந்த ஸஹீஹ் முஸ்லிமுக்குரிய விரிவுரை நூலில் 13 பாகம் 9 பக்கத்தில் சொல்கிறார்கள், கால அஸ்ஹாபுனா, எங்களுடைய மதுஹபு, அதாவது எங்களுடைய தோழர்கள் சொன்னார்கள். ஷாஃபி மதுஹபில் உள்ளவங்க கருத்து அவர் சொல்றாரு, அல் ஜிஹாத் அல் யௌம் ஃபர்து கிஃபாயா, இன்றைய தினம் ஜிஹாத் என்பது ஃபர்து கிஃபாயாவாகும், அதாவது அனைவர் மீதும் கடமை, ஒவ்வொரு தனிநபர் மீது கடமை அல்ல. இது எப்ப சொல்றாங்க? இன்றைய சூழ்நிலை போன்ற சூழ்நிலை அல்லாத ஒரு காலத்தில் இது சொல்றது. சொல்லிட்டு சொல்றாங்க, இல்ல ஐயன்சில் அல் குஃபாரு பி பலதில் முஸ்லிமீன ஃபயதஅய்யனு அலைஹிமுல் ஜிஹாத், முஸ்லிம்களுடைய நிலத்தில் காபிர்கள் இறங்கினால், அத்துமீறினால் அந்த நேரத்தில் ஜிஹாது ஃபர்ல் ஐனாக மாறும். திகனையில் ஜிஹாது ஃபர்ல் ஐன், அதே போன்று அம்பாரையில் ஜிஹாது ஃபர்ல் ஐன். முஸ்லிம்களுடைய நிலங்களில் காபிர்கள் அத்துமீறினால் கண்ணிமிக்க சகோதரர்களை, உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், 8வது அத்தியாயம் 60வது வசனத்தில், வஅஇது லஹும் மஸ்தத்அதும் மின் குவா, அவர்களை நிராகரிப்பாளர்களை எதிர்ப்பதற்காக உங்களால் இயன்ற அளவு பலத்தையும் திறமையான போர் குதிரைகளையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வாகனம் இன்று இன்றியமையாது, வாகனம் வேண்டும், ஆயுதங்கள் வேண்டும், அதை நீங்கள் தயார்படுத்துங்கள். எதுக்கு தெரியுமா? துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதியை நீங்கள் அச்சுறுத்துவதற்காக. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த காபிர்களுக்கு போய் பணம் கொடுத்து, காசு பணம் கொடுத்து, சமாதான பேச்சு நடத்தி எல்லாம் வேலை இல்லை, ஆயுதத்தை தயார்படுத்தி எதிரியை அச்சுறுத்த. இது நான் சொல்றேனா? ஜஹரான் போலையின கருத்தா இது? அல்லாஹ் வேதத்தில் 8:60 சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை புரட்டி பாருங்கள் கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாத்தில் தற்காப்பு போர் மட்டும் சட்டம் அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்குவதற்காக செய்யப்படுகிற போர் தான் மார்க்கத்தில் அடிப்படையான போர். ஆனா இன்றைக்கு அதை யாருமே பேசறதில்லை. தற்காப்பு போரை பற்றி கூட ஆளுங்கள் பேச தயங்குகிறார்கள், எழுத தயங்குகிறார்கள். இந்த உம்மத்தை வழி நடத்துங்க. துவா செய்வதும் குனுத்துவதும் மட்டும் மார்க்கம் அல்ல. ஐவேல குனுத்துவதுங்கன்னு அறிவிக்கிறீங்க, அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை என்று சொல்கிறீர்கள். அது மட்டுமா வழிமுறை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டுமா செய்தார்கள்? கண்ணியமிக்க சகோதரர்களே, தற்காப்பு போரை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள். இந்த உம்மத்தில் சாதாரண பொதுமக்கள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய உம்மத்திற்காக மரணிக்க தயார் என்று வாக்குமூலம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலிம்கள் எங்கே போயிருக்கிறீர்கள்? நீங்கள் ஜிஹாதை தூண்டி பேசுமாறு நமக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் எதற்காக அதை மறக்கிறீர்கள்? கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாத்தில் தற்காப்பு போர் மட்டும் சட்டம் அல்ல, ஒவ்வொன்று வார் தான் மார்க்கத்தின் அடிப்படை. அல்லாஹ்வுடைய பூமியில் அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்குவதற்காகத்தான் அல்லாஹ் ஜிஹாதை சட்டமாக ஆக்கினான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நிலடியார்களே, இந்த நேரத்தில் அந்த கலவர பகுதியில் இருக்கக்கூடிய, அது சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சில அறிவுரைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அரசியல்வாதிகள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று நம்புகிறீர்களா? கண்டிப்பாக உங்களை அவர்கள் பாதுகாக்க மாட்டார்கள், அவர்களால் பாதுகாக்க முடியாது. அதே போன்று ஆன்மீக தலைமைத்துவங்கள் உங்களை பாதுகாக்கும் நினைக்கிறீர்களா? அவர்களாலும் முடியாது, பாதுகாக்க மாட்டார்கள். இயக்கங்கள் உங்களை பாதுகாக்கும் நினைக்கிறீர்களா? அவர்களாலும் முடியாது, மிஞ்சி போனால் அவர்கள் அறிக்கை ஒன்று விடுவார்கள், ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். அவ்வளவுதான் எண்ணிமிக்க சகோதரர்களே, உங்களது பிரச்சனைகளை அரபு நாடுகள் தலையாய பிரச்சனையாக எடுத்து பார்க்கும் நினைக்கிறீர்களா? அவன் அவன் தேசத்தில் நடக்கிற பிரச்சனையே அவன் பார்க்க தயாரில்லை. ரஷ்யாவுக்கு பின்னால் கொஞ்சம் அரபு மூதவிகள், அதே போன்று அமெரிக்காவுக்கு பின்னால் சவுதி போன்ற நாடுகள், யாருமே உங்களை பாதுகாக்க மாட்டார்கள். நீங்கள் தான் உங்களையும் உங்கள் தீனையும் பாதுகாக்க வேண்டும். அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள், அவர்களது பேச்சுக்களால் எதுவுமே ஆக மாட்டாது. குஃபார்களுடைய அஜெண்டாவில், காபிர்களுடைய அந்த அட்டவணையில் எதுவும் மாறாது. முஸ்லிம்களுடைய பேச்சு, முஸ்லிம் பேரில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்களால் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. கொல்லப்படுறவர் கொல்லப்பட்டுக் கொண்டே இருப்பார், பள்ளிகள் உடைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும், இவங்க அறிக்கை விட்டுக் கொண்டே இருப்பார்கள். நம்ம மக்கள் ஏமாந்து அவர்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக பாராளுமன்றத்துக்கு, ஷிர்கான அந்த சபைக்கு நீங்கள் அனுப்பி கொண்டே இருப்பீர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, காவல்துறையை நம்பி விடாதீர்கள், இராணுவத்தை, போலீஸை நீங்கள் நம்பி விடாதீர்கள். கலவரங்களை பக்கவாக பிளான் செய்கின்ற ஜுந்து தாகூத், தாகூத்துடைய படையே அவனுங்கள்தான், அவர்களை நம்பி விடாதீர்கள். அவர்கள் கலகக்காரர்களை பாதுகாக்கத்தான் வேலை செய்கிறார்கள். குஃபுருடைய படை வீரர்கள் அவர்கள், குஃபுரை பாதுகாக்கின்ற படைக்காக சேர்ந்தவர்கள். அதில் முஸ்லிம் பேரில் இருக்கிறவன் எல்லாம் மார்க்க பார்வையில் உங்களை பாதுகாப்பு நினைக்கிறீர்களா? சகோதரர்களை, கிடையாது. காவல்துறையை நம்பாதீர்கள், சட்டமும் ஒழுங்கையும் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லுவார்கள், அதெல்லாம் தெளிவான பொய். சட்டம் என்று சொல்வது தாகூத்திய சிஸ்டத்தை பாதுகாக்கின்ற சட்டம், ஒழுங்கு என்று சொல்வது குஃப்ரியத்தான ஒழுங்கு. உங்க மார்க்கத்தை அவன் பாதுகாக்க மாட்டா, அது அக்கறையும் கிடையாது, அதை அழிக்கின்ற நோக்கம் அவனுக்கு உண்டு. அதனால் தான் உங்களை எல்லாம் வீட்டில் பெண்களை போன்றோ ஊரடங்கு சட்டம் என்று சொல்லி உள்ளே அடைத்து வைத்து விட்டு பக்காவாக உங்களுடைய கடைகள் எரிக்கப்படும், உங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படும். சகோதரர்களே, தெளிவாக வணங்கிக் கொள்ளுங்கள். குஃபுருக்கும் இஸ்லாத்துக்கும் நடக்கின்ற போராட்டத்தை ஒரு முஸ்லிம் புரியவில்லை என்றால் அவனுக்கு நான் சொல்லுகின்ற இந்த விவரங்கள் கடைசி வரையும் புரியவே புரியாது. குஃபுரும் இஸ்லாமும் எப்போதுமே மோதிக்கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தையும் சைத்தானுடைய சிஸ்டமும் மோதிக்கொண்டுதான் இருக்கும். இது அல்லாஹ் நமக்கு சொன்னதே, நம்மை தயாராகுமாறு சொன்னான். நாம் தயாராகாமல் சாந்தி சமாதானத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள் சகோதரர்களே. கலவர பகுதியில் உள்ள முஸ்லிம்களுக்கு நாம் சொல்கிறோம், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள், அவனிடம் மாத்திரமே உதவியை தேடிக்கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கின்ற அனைத்து வகையான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு எதிரியை எதிர்கொள்ள தயாராகுங்கள். ஆயுதங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலை, ஒன்று வெற்றி அல்லது வீரமரணம் என்ற நிலை. எதிரியை எதிர்ப்பதற்காக உங்களிடம் இருக்கின்ற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதைக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, முஸ்லிம்களுடைய உயிருக்காக, மானத்திற்காக நீங்கள் களமிறங்குங்கள். அவர்கள் உங்களை கொல்ல வந்தால் நீங்களும் அவர்களை கொன்று விடுங்கள். அதில் நீங்க பாரபட்சம் பார்க்காதீர்கள். அடர்ந்தேறுகின்ற காபிரை கொலை செய்வதில் யாரிடத்திலும் மஷூரா செய்யாதீர்கள் சகோதரர்களே. அவர்கள் பள்ளிவாசலை உடைத்தால் அல்லாஹ்வை மாத்திரம் துதிக்கின்ற அந்த ஆலயத்தை, அந்த சிறப்பான இடத்தை அவர்கள் சேதப்படுத்தினால் அவர்களுடைய குஃப்ரியத்தான அந்த விகாரையை உடைத்து நொறுக்கி விடுங்கள். இந்த பயணத்தில் நீங்கள் கொல்லப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஷஹீத். ஏனென்றால் மார்க்கத்துடைய ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்கிறோம், இது மார்க்கம் கடமையாக்கிய ஃபர்ல் ஐன் யுத்தம். ஈமானுக்கு பின்னால் அடர்ந்தேறுகின்ற காபிரை தடுத்து நிறுத்துவதை விட சிறந்த ஒரு வாஜிப் இல்லை என்பதுதான் சட்ட அறிஞர்களுடைய கருத்து சகோதரர்களே. குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் அறிஞர் பெருமக்களுடைய கருத்து என்ன? பஅதல் ஈமான், ஈமான் கொண்டதற்கு பிறகு ஒரு முஸ்லிம் அந்த அடர்ந்தேறுகின்ற காபிரை தடுத்து நிறுத்துவதை விட ஒரு அவுஜப் வாஜிப் எதுவுமே கிடையாது சகோதரர்களே. இறை நிராகரிப்பாளர்களை எதிர்கொள்வதில் அல்லாஹ் சொல்லுகின்ற ஒழுங்கை கடைபிடியுங்கள். அல்லாஹ் நமக்கு சொன்ன ஒழுங்கு என்ன? முஷ்ரிக்குகளை கண்ட இடத்தில் வெட்டுங்கள். உங்களுடைய விடயத்தில் அத்துமீறுகின்ற எவனாக இருந்தாலும் பின் விளைவை யோசிக்க வேண்டாம். ரப்பு உங்களை பொறுப்படுப்பான், கண்டிப்பாக அதற்கான வாசல்கள், வழிகளை திறப்பான். முஷ்ரிக்குகளை கண்ட இடத்தில் வெட்டுங்கள், அவர்களை ஹுதூவும் அவர்களை பிடியுங்கள், வஹ்சுரூஹும் அவர்களை முற்றுகையிடுங்கள், வஹ்உது லஹும் குல்ல மர்சத் ஒவ்வொரு பதுங்கு குழியிலும் அவர்களுக்காக பதுங்கி இருங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இராணுவம் போலீஸ் பொதுவான காபிர் என்று பிரித்து பார்க்காதீர்கள். குஃபார்கள் எல்லாருமே ஒன்றுதான். ஒரு மனிதன் அணிந்திருக்கின்ற அந்த இராணுவ ஆடை, ஒரு மனிதன் அணிந்திருக்கின்ற போலீஸ் ஆடை, அந்த ஆடைகளை விட்டு இஸ்லாத்தில் சட்டம் தனியாக பார்க்கப்படுவதில்லை. காபிர் முஸ்லிம் என்றுதான் மார்க்கம் சட்டத்தை பிரித்து நோக்குமே தவிர, அதே போன்று இராணுவம் பொதுமகன் என்று மார்க்கம் பிரிப்பதில்லை என்ற ஃபித்ஹுல் ஜிஹாதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். போர் என்பது அல் ஹர்பு ஹுத்வா, போர் என்பது ஒரு தந்திரோபாயம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த செய்தியை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆயுதம் தூக்குகின்ற சந்தர்ப்பத்தில் எதிரியை எதிர்கொள்வதற்காக நீங்கள் கத்தியோ வாளையோ உங்களிடம் இருக்கின்ற இன்னமொரு ஆயுதங்களையோ தூக்குகின்ற சந்தர்ப்பத்தில் யாராவது காட்டிக் கொடுக்க முன்வந்தால், காட்டு கொடுத்து விடுவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கருதினால், அவனுடையத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். காட்டு கொடுத்த முனாபிக்கென்று தெரிய வந்தால் முதலில் அவனை கொன்று விடுங்கள். இந்த உம்மத்து களை புடுங்காமல் ஒருபோதும் நிராகரிப்பாளர்களை வென்று விட முடியாது. நல்ல யாவும் வச்சுக்கோங்க, நம்முடைய முதுகு திறந்திருக்கின்ற நிலையில் நம் போரை செய்ய முடியாது. நம்முடைய சமுதாயத்தில் இருந்து காட்டிக் கொடுக்கின்ற ஒரு வேலை செய்தால் மார்க்க பார்வையில் அவன் மூர்த்தன். அவன் முஸ்லிம் பேரை வைத்திருந்தாலும் சரி, தொழுதாலும் சரி, நோம்பு பிடிச்சாலும் சரி, அவர்களை முதலில் தீர்த்து கட்டி விடுங்கள். இந்நேரம் சகோதரர்களே, சாந்தி சமாதான பேச்சுக்களை பேசுகின்ற அந்த பெருச்சாளிகளை புறக்கணித்து விடுங்கள். முஸ்லிம்களுடைய வீடுகள் உடைக்கப்படுகிறது, பள்ளிவாசல் கொளுத்தப்படுகிறது, குர்ஆன் தீக்கிரைக்கப்படுகிறது, இவன் உட்கார்ந்து நின்று பண்றான், சாந்தி சமாதானம் பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணிமிக்க சகோதரர்களே, இதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்பதை என்னுடைய தாழ்மையான உபதேசமாக, அறிவுரையாக, ஒரு சகோதரனாக குர்ஆன் சுன்னாவுடைய செய்திகளை மையமாக வைத்து இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய விரோதிகள், இறை நிராகரிப்பாளர்களுக்கும் இந்த இடத்தில் சில செய்திகளை சொல்லி வைக்க விரும்புகிறோம். இறை நிராகரிப்பாளர்களே, அல்லாஹ்வுடைய விரோதிகளே, உங்களுக்கான அழிவு காலம் துவங்கிவிட்டது. நீங்கள் உடைத்த ஒவ்வொரு பள்ளியையும் நாங்கள் கணக்கு வைத்துள்ளோம். நீங்கள் கொளுத்திய ஒவ்வொரு கடையையும் நினைவில் வைத்துள்ளோம். நீங்கள் கொலை செய்த முஸ்லிம்களுடைய ஒரு சொட்டு இரத்தமும் கண்டிப்பாக வீணாகாது. இதற்கான பழியை விரைவில் நாம் தீர்ப்போம். அப்போது நீங்கள் ஜிஹாதுடைய வலி, ஜிஹாதுடைய மகத்துவத்தை, ஜிஹாதுடைய மகிமையை, ஜிஹாதுடைய வெயிட்டை அந்த நேரம் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு பௌத்தனும் ஓலமிட்டு அழுகின்ற ஒரு நிலையை நிச்சயமாக இந்த நாட்டில் நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களுடைய கபறுகளை நீங்களே தோண்டிக் கொள்கின்ற ஒரு அவல நிலையை நீங்கள் சந்திப்பீர்கள். எங்களது உயிரை விட ரொம்ப ரொம்ப பெருமதியாக நாங்கள் மதிக்கின்ற அல்லாஹ்வுடைய ஆலயத்தை உடைத்த கயவர்களை கண்டிப்பாக அறுப்போம். எங்களுடைய கத்திகளுக்கு வயிறு நிரம்பாது என்ற செய்தியையும் இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம். பௌத்த தீவிரவாதிகளே, நிச்சயமாக நாம் வருவோம். எங்களுடைய ஆலயங்களில் கை வைத்து எங்களுடைய சகோதரர்களுடைய உடைமைகளை சேதப்படுத்திய அந்த பௌத்த காவிர்களுக்கு சொல்கிறோம், நிச்சயமாக நாம் வருவோம். ஒரு முஜாஹிதுடைய ஈமானிய பலத்துக்கு முன்னால், அந்த தைரியத்துக்கு முன்னால் உங்களது காவல்துறை, உங்களது இராணுவம், உங்களுடைய உளவுத்துறை எல்லாமே செயலிழந்து போய்விடும். சிதறுகின்ற உடல்களை பொறுக்கி எடுப்பதற்கு உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். அல்லாஹ்வின் மீதும் அவனை நம்பிய மூமின்கள் மீதும் அடர்ந்தேறுகின்ற உங்களை கூட்டம் கூட்டமாக நரகத்துக்கு அனுப்பி கொண்டே இருப்போம். விரைவில் ஜிஹாதுடைய சந்தையை இன்ஷா அல்லாஹ் திறப்போம். வீர மரண தாக்குதலுக்காக, இஸ்திஷாத் என்று சொல்லக்கூடிய அந்த வீர தற்கொலை தாக்குதலுக்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சிரித்துக் கொண்டே வாகனங்களில் வெடிகுண்டுகளை நிரப்பிக்கொண்டு உங்களை அழித்தொழிக்கின்ற காட்சிகளை கேள்விப்பட மாட்டீர்கள், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் தெரியுமா? இஸ்திஷாதுக்காக வருபவர் அதுகாவாமர் கடுமையானவராகவும் கசப்பானவராகவும் தான் இருப்பார். இறை நிராகரிப்பாளர்களே, எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் படைகளை திரட்டிக் கொள்ளுங்கள். எப்படியெல்லாம் சதி செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் சதி ஆலோசனைகளை முடுக்கி விடுங்கள். நிச்சயமாக நாங்கள் தான் வெல்வோம், நீங்கள் வெல்லவே மாட்டீர்கள். எங்கள் இரட்சகன் எங்களுக்கு வாக்களித்த பாதை இது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக எங்களுடைய படையினர்கள் தான் மிகிப்பார்கள். இந்த செய்தியை நிராகரிப்பாளர்களுக்கு இந்த இடத்தில் நான் நினைவூட்டுவதற்கும் அவர்களுக்கு எச்சரிப்பதற்கும் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். யா அல்லாஹ், இந்த மார்க்கம் உனக்கு சொந்தமான மார்க்கம் ரஹ்மத். ரஹ்மானே, நாங்கள் உன்னுடைய படையினர், உன்னுடைய பாதையில் போராடுபவர்கள், எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னை ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காக இந்த உம்மத்து அழிக்கப்படுகிறது. பௌத்த காபிர்கள் ரஹ்மானே எல்லை கடந்து விட்டார்கள், உன்னுடைய ஆலயத்தை உடைத்து விட்டார்கள், உன்னுடைய வேதத்தை தீக்கிரையாக்கி விட்டார்கள். யா அல்லாஹ், ஜிஹாது செய்கின்ற மன வலிமையை இந்த உம்மத்துக்கு கொடுப்பாயாக. நாங்கள் உன்னுடைய தீனுக்காக சஹாதத்தை கொல்லப்பட விரும்புகிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு சஹாதத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அழிச்சாட்டியம் செய்கின்ற இந்த குஃபார்களுடைய ஷிர்க், எங்களுடைய தௌஹீதை நீத்து விடாமல் நீ பார்த்துக்கொள். இரட்சகனே, எங்களுடைய பாவம் அவர்களுடைய குஃபரை நீத்து விடாமல் பார்த்துக்கொள். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னிடத்தில் யா அல்லாஹ், நாங்கள் பிழைபொறுக்க தொடுகிறோம். எங்களில் சுபஹாக்கள் அறியாதவர்கள் செய்த பாவத்தால் இறைவா, இந்த நாட்டில் எங்களை தண்டித்து விடாதே. நாங்கள் உன்னை மாத்திரமே நம்பியுள்ளோம், நாங்கள் உன்மீது மாத்திரமே தவக்குள் வைத்துள்ளோம். யா அல்லாஹ், எங்களை நிராகரிப்பவர்களுக்கு சோதனையாக இறைவா ஆக்கிவிடாதே. எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. குஃபார்களுக்கு எதிராக எங்களுக்கு யா அல்லாஹ் உதவி செய்து விடுவாயாக என்ற இந்த பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.